எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்தவார உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. கவக்குறாளையே இந்தாடி எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். என்ன இருக்குது மேலும் பேச பள்ளோ அறிஞ்சு வெள்ளோ வடிய சொக்கி கிடக்குறதேகோ கூச தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த உலகையும் பார்த்திடலாம். சந்தோஷம் எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்தவாரேன். குத்து விளக்கென மாறி போச்சு கண்ணு கதப்பு என்ன பறிக்க நெஞ்ச கோழியதும் ஏடு ஆச்சு. பத்து தலை கொண்ட ராவணனா உன்ன ரசிக்கணும் தூக்கி வந்து மஞ்ச கயிறு ஒண்ணு போட்டு போட்டு என்ன இரட்டி சொல்லக்கூடாது சொல்லி ஏன் காட்டுற மலையேற ஏங்குற உங்கூட எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போற அம்புட்டு.